श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुत श्रीमान् श्रेयसे मे स्तु भूयसे श्रियै समस्तचिद्विधानव्यसनम् हरेः अङ्गीकारि विरालोकैः सार्थयम् यै कृतोञ्जलिः ஞ்சலிஹ. நம்ம இப்ப 31வது ஸ்லோகம் விஸ்தாரமா பார்க்கணும், 32வது ஸ்லோகம் ஷார்ட்டா பார்க்க போறோம். ஸ்வத ஸ்ரீ ஸ்வம் விஷ்ணோ ஸ்வமசி தத ஏ வைஷ பகவான் ததாய தர்திப்பேப்யபவத பராதீன விபவஹாம் ஸ்வயாதீத்யா ரத்னம் பவதபி மஹார்கம் நவிகுணம் நகுண்ட ஸ்வாதந்த்ரியம் பவதி சனசான்யாஹித குணம். ரொம்ப கம்பீரமான ஸ்லோகம். நிறைய ஸ்லோகங்கள் தான் நம்ம வாசிச்சுட்டு இருக்கோம், கேட்டுட்டு இருக்கோம். அது மாதிரி ஒரு காம்பீரியம் ஸ்லோகங்கள்ல நிபிடதா அப்படின்னு சொல்லக்கூடிய கூடிய கெட்டியா இடைவிடாம இருக்கிறது விச்சாயதான்னு சொல்றா. அந்த நடுவுல நிச்சாயத்தான்ற சப்தமானது கனிஷ்டமான பெரிய பெரிய இலையுடைய மரங்கள் கீழே இருக்கிற நிழல் இருக்கே அதுக்கு விச்சாயகம் சொல்லுவா. அந்த மாதிரி பதங்களுடைய சௌபிராத்தம் ஒன்னோட ஒண்ணு குறுக்கமா இருக்கிறது. ஆஹா, என்ன பதம் கரெக்டா? விச் நீ கேன் நாட் பி விச் ஷுட் நாட் பி சப் விச் கேன் நெவர் பி சப்ளாண்டட் பை அனதர் வேர்டுன்றான். ஒரு வேர்டு போட்டா இன்னொரு வேர்டு போட்டுக்கலாமோன்னு நினைக்காத அளவுக்கு ஆப்டான வேர்டு போடுறது அப்படின்றான். அந்த மாதிரி அமைஞ்ச ஸ்லோகங்கள், ஸ்லோகங்களையே ரசிக்க தெரிஞ்சவாளுக்கு சுகர் இருந்தா கூட சாப்பிடக்கூடிய கல்கண்டு இது. ஸ்லோகங்களை ரசிக்கிறவாளுக்கு சுகர் இருக்கச்சே கூட சாப்பிடக்கூடிய கல்கண்டு மாதிரி இந்த ஸ்லோகங்கள். அப்படியே எனக்கு இதெல்லாம் தான் கல்கண்டு, சுகர் இருக்கு நிறைய, கல்கண்டு சாப்பிட முடியாது, அதனால இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் தெரிவிக்கும். ஸ்வத ஸ்ரீ ஸ்வம் விஷ்ணோ ஸ்வமசி எல்லாரும் மியூட்டுக்கு போங்கோ, யாரோ ஆன்லைன்ல இருக்கிறதுனால பின்னாடி பேக்ரவுண்ட் சவுண்ட் வந்துட்டே, யார் மியூட்ல இல்லைன்னு பார்த்து மியூட்டுக்கு போயிடும். கரெக்ட். நவ் இட் இஸ் சோ கிளியர். இதை மாதிரி இருந்தாதான் ரெக்கார்டிங் போது நம்மளுக்கு நல்லா இருக்கும், கிளியரா இருக்கும் குவாலிட்டி. ஸ்வதா ஸ்ரீஹி ஸ்வம் விஷ்ணோஹோ, அதாவது கஸ்ரீ ஸ்ரீயான்னு கேட்கிறார். கஸ்ரீ ஸ்ரீயா, ஸ்ரீக்கு ஸ்ரீ யாரு? அதாவது இங்க வந்து அதே மாதிரி விஷ்ணோஹோ ஸ்ரீஹி துவமசின்ற அங்க தாயார பத்தி கேட்கச்ச கஸ்ரீ ஸ்ரீயான்னு கேட்கிறார். ஸ்ரீக்கு ஸ்ரீ யாரு? ஸ்ரீக்கு ஸ்ரீ யார்னா பெருமாள் தான் ஸ்ரீக்கு ஸ்ரீயே அப்படின்னு சொல்றோம். இங்க எப்படிடான்னா அதை அப்படியே மாத்தி வித்தியாசமாக்கி ரெண்டு தட்டு, இந்த தட்டு அந்த தட்டு ரெண்டுத்துக்கும் விசேஷ விசேஷ பாவத்துல சேஞ்ச் ஆனா கூட தத்துவங்கள் பெரியது ஒரே மாதிரிதான் இருக்கும். இது எப்படினா ஸ்வத ஸ்ரீஸ்வம் விஷ்ணோஹோ ஸ்ரீஹி அசி, விஷ்ணுக்கே நீதான் ஸ்ரீ அப்படின்னு இங்க சொல்ற. அங்க ஸ்ரீக்கே ஸ்ரீய கொடுக்கிறவர் விஷ்ணுதான். ஸ்ரீக்கு ஸ்ரீன்ற பேருக்கு காரணமே விஷ்ணுதான்ற அந்த இடத்துல. இப்படி பரஸ்பரமாக இந்த ஸ்ரீ ஸ்ரீஷா ரெண்டு பேருக்கும் அந்த குணங்களானதும் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களாகவும் ஒருமித்து இருக்கிறதுனால விசேஷ விசேஷ பாவங்கள் மாறலாம். அது இப்படி அப்படியே இருக்கலாம். தாயார விசேஷமாக்கினா பெருமாள் விசேஷனம் ஆயிடுவார், பெருமாளை விசேஷமாக்கினா தாயார் விசேஷமா இருப்பள். ரெண்டு பேருக்கும் துல்லியமான யோகக்ஷேமம் தான் அப்படின்னு துல்லிய யோகக்ஷேம நியாயம்னு சொல்லுவா. அந்த மாதிரி துல்லிய யோகக்ஷேமங்கள், ஒரு நஷ்டம் ஒரு ஒரு சேதனை உஜ்ஜீவிக்க முடியாத போச்சுன்னா அவருக்கும் நஷ்டம் இவளுக்கும் நஷ்டம், ரெண்டு பேருக்கும் தான் நஷ்டம். ஒரு லாபம் வந்ததுன்னா ஒரு சேதனை உஜ்ஜீவிக்க பண்ணால்னா அதனால வர லாபமும் ரெண்டு பேருக்கும் ஒண்ணுதான், அதுல வித்தியாசமே கிடையாது. பெருமாள் நீர் காப்பாத்தினாரா நான் காப்பாத்தினா எல்லாம் விளையாட்டுக்கு சொல்றது. தாயாருடைய கோஷ்டி தான் பெருசுன்னு சொல்றதெல்லாம் ஒரு விதமான சமத்காரம் அவ்வளவுதான் லோகத்துல. மற்றபடி ஒரு ஸ்லோகம் ரொம்ப அற்புதமா, இதே பட்டர் தன்னுடைய லக்ஷ்மி கட்டாட்சம்ன்ற நாடகத்துல அது ஒரு ஒரு கிரந்தத்துல எழுதுறார். அதுல இந்த ஸ்லோகம் அவ்வளவு பிரசித்தம் சம்பிரதாயத்துல. எல்லாருமே என்ன பண்ணுவா, இந்த ஸ்லோகத்தையே மங்கள ஸ்லோகமா சொல்லி நிறைய பேர் உபன்யாசங்களை ஆரம்பிப்பா. அது என்னன்னா, அனன்யாதீன கல்யாணம் அந்யமங்கள காரணம் ஜெகன்னிதானம் அத்வந்தம் துவந்தம் வந்தாமஹே வயம் என்பதாக அந்த ஸ்லோகம். எல்லாரும் உற்று பண்ணி வச்சுக்க வேண்டிய ஸ்லோகம். அர்த்தத்தோட தெரிஞ்சுட்டு சித்தாந்தார்த்த சித்தாந்தத்துல இருக்க ரகசிய அர்த்தங்கள் எல்லாம் மனசுல வச்சுட்டு இந்த ஸ்லோகத்தை சொல்லணும். அவ்வளோ ஆனந்தமா இருக்கும். என்ன, ரகசியார்த்தங்களை பிரதிபாதனம் பண்றதுக்கு தானே ஸ்தோத்திர கிரந்தங்களே வருது. இல்லைன்னா காவியாலாபாம்ச வர்ஜயேத்துன்ட்டு நிஷேதம் சொல்லிருக்கு. காவியங்களை வாசிக்கிறதெல்லாம் விட்டுடுங்கோ அப்படின்னு சொல்றது. காவியாலா ரொம்ப நன்னா இருக்கும், அந்த காவியம் நல்லா இருக்கும், இந்த காவியம் நிஷேதம் நல்லா இருக்கு, இங்க தமயந்தி வர்ணனம் நன்னா வருது, இங்க இந்துமதி வர்ணனம் நன்னா வருது, இங்க கௌசல்யா வர்ணனம் நன்னா இருக்குன்ட்டு எல்லாத்தையும் உட்காந்து வாசிச்சுட்டு இருந்தாக்க. வர்ணனங்கள் நல்லாதான் இருக்கும், அதனால அதுலயே எழிஞ்சிட்டோம்னாக்க நம்ம மனசு போற போக்குல போயிட்டு இருக்கும். அதனால காவியாலாபம்ச வர்ஜையே, காவியங்களையும் அதை பத்தி பேசறதையும் உற்றுடுங்கோள் அப்படின்னு சொல்றது சாஸ்திரம். அப்ப இதெல்லாமும் காவியம் தானே சுவாமி, அற்புதமான ஸ்தோத்திர காவியம் தானே இது அப்படின்னா, அது பகவத் விஷயமா இருந்தா அதே காவியம் எதிர்த்தட்டுக்கு மாறிடும். ஏன்னா வர்ஜயேத்துன்னு இல்லாம அதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப நல்லா ஹிருதயத்துல ஹிருதயங்கமமா தாரணம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஸ்லோகங்கள், அது அந்த மாதிரி ஸ்லோகத்துல ஒண்ணுதான் இது. லக்ஷ்மி கட்டாட்சம், லக்ஷ்மி கட்டாட்சம்னு ஒரு நாடகம், அந்த நாடகத்துல மங்கள ஸ்லோகமா எழுதுறார். இந்த துவந்தம் இருக்கே, இந்த இரட்டை இருக்கே, ஏன்னா இந்த துவந்தம் தான் விசேஷம். இந்த துவந்தத்தையே விசேஷமாக்கி என்ன சாதிக்கிறார்னா, அது பெருமாள் தாயாருக்கு விசேஷமாகவும் தாயார் பெருமாளுக்கு விசேஷமானாலும் ரெண்டு வஸ்துவிலையும் ஒரு விதமான வித்தியாசம் இல்லாமல் ஒரே மாதிரியாக இருக்கும் என்று சொல்லுவதற்காக இந்த தத்துவங்கள் ரெண்டத்தையும் ஸ்ரீஸ்ரீச தத்துவங்களை ஒன்றாகவே பார்த்து துவந்தம் என்ற ஒரே சப்தத்தினால் சொல்லி ரெண்டுமே ரெண்டுக்குமே விசேஷணங்களை இங்கு அருளி செய்கிறார். அனன்யாதீன கல்யாணம் துவந்தம், அந்யமங்கள காரணம் துவந்தம், ஜெகன்னிதானம் துவந்தம், அத்வந்தம் துவந்தம் அப்படின்றதாக இது துவந்தம்ன்ற விசேஷத்துக்கு அநேக விசேஷணங்கள் இருக்கு. அந்த துவந்தம் இருக்கே, அந்த லக்ஷ்மி நாராயணன் என்கிற லக்ஷ்மி நாராயணன் என்ற இந்த இரண்டும் இருக்கே, லக்ஷ்மிச்ச நாராயணச்ச லக்ஷ்மி நாராயண அப்படின்னு துவந்த சமாசம், லக்ஷ்மிச்ச நாராயணச்சன் துவந்த சமாசம் கூட, துவந்த சாமாசிகன் பெருமாள் சமாசத்துக்குள்ள துவந்த சமாசமா இருக்கேன்னு சொன்னதே, என்னைக்கும் ஸ்ரீ ஸ்ரீஷால் ரெண்டு பேரும் ஒரே தட்டுல இருக்கக்கூடியவா, ஒரே மாதிரி இருக்கக்கூடியவா, ஒரே ஸ்டேட்டஸ்ல இருக்கக்கூடியவா, ரெண்டு பேருக்கும் சிருஷ்டியில ஒரே விதமான கர்த்தத்துவம் உண்டு சிருஷ்டியில, அப்படியாக பெருமாளும் தாயாரும் இணை பிரியாதவர்கள். ராகவத்தே பகவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜென்மணி அந்யேஷு ச அவதாரேஷு விஷ்ணுரேஷா அனபாயினின்னு சொன்னார். அப்ப இதுல வந்து பெருமாளுக்கும் தாயாருக்கும் எப்படா அவர் ஒத்துமன்னா, இவர் இவருடைய கல்யாணம் அவர் அபேட்சிச்சு இல்லை, அவருடைய கல்யாணம் இவளை அபேட்சிச்சு இல்லை. சோ என்ன, அனன்யாதீன கல்யாணம், ரெண்டு பேருக்கும் ஸ்வதா ஏவ கல்யாண குணங்கள் இருக்கு, அந்யாதீன கல்யாணம் இல்ல. அது கல்யாணம்னா இப்பெல்லாம் மேரேஜ்ன்ற அர்த்தத்துல நம்ம யூஸ் பண்ணிடுறோம் இல்ல, அந்த மேரேஜ்ன்ற அர்த்தத்துல இங்க யூஸ் பண்ணல. அனன்யாதீன கல்யாணம் அப்படி கூட சொல்ல முடியும். வேற யாரையும் அபேட்சிக்காம பெருமாளை மட்டுமே நம்பி இருக்கிற கல்யாணங்கள் அப்படின்னு அர்த்தத்துல கூட அதை சொல்லலாம், அனன்யாதீன கல்யாணம். ஆனா அது இங்க விவக்சிதம் இல்ல. கல்யாணம்னா கல்யாண குணங்கள், எல்லா ரெண்டு பேர்டையும் இருக்க கல்யாண குணங்கள் ஏதோ ஒண்ணுத்த டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு கிடையாது, சுதந்திரமாகவே இருக்குன்னு அர்த்தம். அனன்யாதி அந்நிய அதீன கல்யாணம், நம்மளுக்கெல்லாம் ஏற்படுற கல்யாணங்கள் இருக்கே நல்லவைகள், அதெல்லாம் பெருமாளுடைய அதீனமானவைகள். ஆனா பெருமாளுக்கு சிருஷ்டிக்கு முன்ன இந்த விபாகங்கள்லாம் இல்லாததுனால அனன்யாதீன கல்யாணம், அது கல்யாண குண விசிஷ்டமாகவே இருந்தது. மற்றவாளை பெரியவாளாக்குற யோகியத்தை அதுங்கிட்டு இருந்தது. அந்யமங்கள காரணம், மற்றவாளுக்கெல்லாம் மங்களங்கள் உண்டானால், ஆஸ்பிஷியஸ் ஒரு ஆக்டிவிட்டிஸ் நடந்தா யாராவது, அதுக்கு காரணம் என்னன்னா அது பெருமாள் தான் காரணம், இந்த துவந்தம் தான் காரணம், இந்த ரெட்டையர் தான் காரணம். அனன்யாதீன கல்யாணம் அந்யமங்கள காரணம், மற்றவர்களுக்கு கல்யாண குணத்திற்கு காரணமாக அமைவது. அப்படிப்பட்டதுதான் இந்த துவந்தம். இது எப்படிப்பட்டது என்ன புனகசம்பூத்தம்னு கேட்டா, ஜெகன் நிதானம், ஜெகத்துக்கெல்லாம் காரணபூதமானது. இந்த இடத்துலயே வந்து நேற்று ஒரு சுவாமி கேட்டாராங்க, இது வந்து ரெண்டு ஜெகன் நிதானம் அப்படின்னு சொன்னா ரெண்டு பேருக்கும் நிதானம், ரெண்டு பேரும் வந்து ஜெகத்துக்கு காரணபூத்தாள் அப்படின்னு அர்த்தம். ஜெகன் நிதானம் அதுல எப்படிப்பட்டது, உபாதான காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் ஆகக்கூடியது. அதனால்தான் பிரகிருத்தியை நமகன்னு தாயாருக்கு முதல் திருநாமே பிரகிருத்தியை நமகன்னு இருக்கு. அனன்யாதீன கல்யாணம், அதோ அந்யமங்கல காரணம். இன்னும் ஒண்ணு பாருங்க, அந்யமங்கல காரணம் ஜெகன் நிதானம், ஜெகத்துக்கெல்லாம் காரணபூத்தமானது. அப்புறம் அத்வந்தம், இத மாதிரி இன்னொன்னு கிடையாதுன்னு அர்த்தம். அத்வந்தம்ன்றதுக்கு என்ன அர்த்தம்னா, இத மாதிரி இன்னொன்னு கிடையாதுன்னு அர்த்தம். அத்வந்தம் ஒர்க் பண்ணலன்னு சொல்லணும். அதுக்கு நான் இப்ப கிளாஸ் நடுவில் பேச முடியுமா உன்னோட? அது ஒர்க் பண்ணல, எதுக்கு எடுத்துன்னு போற நீ? அத உனக்கு உனக்கு கத்தணும்னு இந்த கிளாஸ் நடுவில் உனக்கு கத்தணுமா? ஏதா ஒரு நாளைக்கு வந்திருக்க, இன்னும் அத்வந்தம் புரிஞ்சுக்கோ, அது ஒர்க் பண்ணலன்னு புரிஞ்சுக்கேன். இதை ஒர்க் பண்ணா நீ எடுத்துன்னு போலாம், ஒர்க் பண்ணா எப்படி எடுத்துன்னு போலாம். பரவாயில்ல, நல்ல காலம் எனக்கு கொஞ்சம் ஸ்லைட்டா தூக்கம் வந்தது, அதை ஹூக் அடிச்சேன். ஜெகன் நிதானம் இல்ல இல்ல இல்ல, வெயிட் பண்ணிட்டு இருக்கா ஜெகன் நிதானம். அவ கூட சாப்பிட மாட்டான், நீ போய் சாப்பிடுவ. ஜெகன் நிதானம் ஜெகத்து, ஏதோ வேற வேற பேசி பேச்சுட்டேன்னு நினைச்சுக்காதீங்க. நாம்டே வந்திருக்கா ஊர்ல இருந்து, வெறும் ஒரு ஒரே ஒரு நாளைக்காக வந்திருக்கா, நடுவுல ஏதோ சைகை காமிச்சுன்றது எனக்கு டைவெர்ட் ஆயிடுச்சு. ஜெகன் நிதானம் ஜெகத்துக்கெல்லாம் காரணபூத்தமானது. அதாவது எப்படிப்பட்ட நிதானம்னா, உபய விதமான காரணம், அதாவது உபாதான காரணம் நிமித்த காரணம் ரெண்டுமே ஆகக்கூடியது. இந்த ரெண்டு துவந்த் ரெண்டு பேருமே துவந்தம் அத்வந்தம். இந்த மாதிரி எத்தனை துவந்தம் சுவாமின் இருக்கு அப்படின்னாக்க, வேற எதுவுமே கிடையாது. இதுக்கு நிகரானது வேற ஒண்ணுமே கிடையாதுன்றத அத்வந்தம்ன்ற சப்தத்தினால சொல்றேன். சாதாரணமா அத்வந்தம்னா அப்பிரதித்வந்த பௌருஷான்ற பண்ணும், பிரதித்வந்தியா ஒருத்தன் கிடையாது அப்படின்னு அர்த்தம். பிரதித்வந்தி இல்லாதவர் ராமர் அப்படின்னு சொல்றதுக்கு பௌருஷம் இருக்கே, அவருடைய பௌருஷம் எப்பேற்பட்டதுனா அப்பிரதித்வந்தமான பௌருஷம்னு சாதிக்கிறார். அப்பிரதித்வந்த பௌருஷா, இவருக்கு இத மாதிரி இன்னொரு தன் புருஷன் இந்த மாதிரி மகாசக்திமானாகவும் கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீதியவான் இத்தியாதி பிரச்சனைகளுக்கெல்லாம் உத்தரமாக கூடியதாக ஒருத்தர் இன்னொருத்தர் இருந்தா, அவர் பிரதித்வந்தியோடு கூடினவராக இருப்பார். இப்ப அவர் பிரதித்வந்தியே இல்லாதவர், அப்பிரதித்வந்தம். ஏன்னா அப்பேற்பட்ட பரசுராமர் அவரே ஒத்துட்டார், ராமருடைய பராக்கிரமத்துக்கு எதிர நான் ஒண்ணு இல்லைன்னு ஒத்துட்டார். அதனால துவந்தம்னு ஒண்ணு இருக்கணும்னா அது பரசுராமர்னா அதுவும் கிடையாது. அப்பிரதித்வந்த பௌருஷான அந்த இடத்துல இதே அந்த அத்வந்தம், இன்னொரு வஸ்து இதுக்கு நிகரானது இல்லை, இன்னொரு துவந்தம் இல்லைன்னு அர்த்தம். வந்தாமகே வயம், அப்படிப்பட்ட அந்த துவந்தத்தை நாங்கள் வந்தாமகே சேவிக்கிறோம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு தாத்பரியம். அதே தாத்பரியத்தை தான் இந்த ஸ்லோகத்திலையும் சாதிக்க போற. ஸ்வதஸ்ரீ ஸ்வம் விஷ்ணு சுவமசி, ஹே ஸ்வதா ஸ்ரீஸ்வம் விஷ்ணோ சுவமசி, ஹே ஸ்ரீஹி லக்ஷ்மியே ஸ்வம் விஷ்ணோ ஸ்வம் ஸ்வதா அசி. பெருமாளுடைய சொத்தாக நீயாகவே இருக்கிறாய், நீயாகவே இருக்கிறாய்ன்றது தாத்பரியம் என்னன்னா, தானா விரும்பி. என அதர்வைஸ் ஆல்சோ எக்ஸிஸ்டன்ஸ், ரெண்டுத்தினுடைய எக்ஸிஸ்டன்ஸுக்கும் பரஸ்பர அபேட்சை இல்லாத எக்ஸிஸ்டன்ஸ் ரெண்டுதும், ரெண்டு வஸ்து துவந்தத்துக்கு. அதுதான் அனன்யாதீன கல்யாணம்ன்ற சப்தம் சொல்றது. ஏன்னா தாயாருக்கு இருக்கிற கல்யாண குணங்கள் பெருமாளுடைய அதீனம் என்றும், பெருமாளுக்கு இருக்கிற கல்யாண குணங்கள் தாயாருக்கு அதீனம் என்றும் சொல்லுவதற்கு இல்லாமல், அனன்யாதீனமான கல்யாணத்தை உடையது இந்த ரெண்டுமே துவந்தம் அப்படின்னு அனன்யாதீன கல்யாணம் துவந்தம்ன்றதுக்கு அர்த்தம் பார்த்தோம். அதே மாதிரி இந்த இடத்துல ஸ்வதா ஸ்ரீஸ்வம் விஷ்ணோஹோ ஸ்வமசி, ஹே ஸ்ரீஹி துவம் விஷ்ணோஹோ ஸ்வதா ஸ்வமசி, நீயாகவே விரும்பி உன்னை அர்ப்பணித்த ஒரு சொத்தாக இருக்கிறாய் பெருமாளுக்கு. அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா, பெருமாளும் தாயாருடைய சொத்தாக இருக்கிறார், அவரே விரும்பி பெருமாளும் தாயாருடைய சொத்தாக இருக்கிறார். ஏன்னா இத ஒரு சைடு சொன்னாக்க இன்னொரு சைட வந்து நம்ம என்ன நினைச்சுன்றோம், ஓ இவர் தான் இவர், இவள் தான் அவருக்கு அதீனம், அவள் இவருக்கு அதீனம், அவர் இவளுக்கு அதீனம் இல்லைன்னு ஆயிடும். பரஸ்பர தாததீன்யம் இருக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர் அதீனமானவாள் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அதீனமானவாள்னா ஆசைப்பட்டு அதீனமானவாள், அதர்வைஸ் போத் ஆர் சுதந்திராஸ். ஸ்ருதி ஏண்டா ரெண்டு பேரையும் ஒன்னா சொல்லிட்டுன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், எல்லா விதமான ஒற்றுமையும் இருக்கிறதுனால ரெண்டுத்தையும் ஒரே வஸ்துவாகவே சொல்லிடுச்சு, நிகர்காரணபூத்தமான வஸ்துவா. அதை நம்ம ஸ்ரீசூக்தாதிகளாலே புரிஞ்சுட்டு ரெண்டு வஸ்துவில் இருந்தா கூட ரெண்டு வஸ்துவும் ஒன்றை ஒன்று அபேட்சிக்காமல் இருக்கக்கூடிய துவந்தம், அதே சமயத்துல தானா விரும்பி அபேட்சிக்கிற துவந்தம். இப்பெல்லாம் இந்த காலத்துல பசங்க கல்யாணத்தின் போது ரொம்ப நல்லா புரியறது இந்த விஷயம், நல்ல யங்ஸ்டர்ஸ் நிறைய வாசிச்சிருக்கான், கை நிறைய சம்பளம், ரெண்டு பேரும் நிறைய பணம் வச்சுட்டு இருக்கா, கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷமா சம்பாதிச்சு லட்சக்கணக்கில் சொத்து வச்சுட்டு இருக்கா. இந்த சொத்துக்காக அவர் இவளை கல்யாணம் பண்ணிக்கல, அவர்கிட்ட இருக்க சொத்துக்காக இவள் அவரை கல்யாணம் பண்ணிக்கல. ரெண்டு பேரும் ரெண்டு பேருடைய சுவாதந்திரியத்தை கட்டுப்படுத்துறது இல்லை, ரெண்டு பேரும் ரெண்டு பேருடைய இச்சாதா பராதீனத்தை இருக்கு, தானே விரும்பி அவருக்கு பராதீனமா இருக்கிறதையே புருஷார்த்தமாக கருதக்கூடிய தம்பதிகள். சகஜமா இப்ப எல்லாம் அந்த மாதிரி புரிஞ்சின்றவா நல்ல வாழ்க்கையை நடத்தணும்னு நினைக்கிற நல்ல அற்புதமான ஸ்திரீ புருஷால் இருக்கா லோகத்துல. ஏன்னா ஏதோ ஒத்த ரெண்டு பேர் சண்டை போடுறத பெருசாக்கிடுறா, ஆனா வஸ்துதா எப்படிடா தாம்பத்தியத்துல இருக்கான்னா, ஓ ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறா, ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சுவாதீனமா இருக்கா, சுதந்திரமாவும் இருக்கா, அந்த சுதந்திரத்தை தானே பறிகொடுத்து இன்னொருத்தருக்கு இன்னொருத்தர் அதீனமாவும் ஆயிடுறா. அந்த தாததீன்யம்னு இருக்கு, சுவாதந்திரியம் இருக்கு, அதே சமயத்துல தாததீன்யமும் இருக்கு. தாததீன்யத்தினால சுவாதந்திரியத்துக்கோ, சுவாதந்திரியத்தினால தாததீன்யத்துக்கோ பங்கம் இல்லாம இருக்கு. இது ரொம்ப ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். யாரையும் யாரும் கண்ட்ரோல் பண்றதும் இல்லை, தானே விரும்பி கண்ட்ரோல்லையும் இருக்கா. இத மாதிரி இருந்துட்டா எங்கேயுமே ப்ராப்ளமே வராது. தாயாரம் பெருமாளும் அதனால்தான் ஆதர்ச பூத்தாள், அதனால்தான் கண்ணாடி அறை சேவையில சேவிக்கிறோம். ஆதர்சம்னா என்ன, கண்ணாடினு ஒரு அர்த்தம், என்ன அமாவாசை பரியந்தம்னு ஒரு இன்னொரு அர்த்தம், என்ன நேற்று வரையில் அமாவாசை முடிஞ்சிருச்சு, ஆதர்சம் ஆதர்ச பூத்தாள் அப்படின்னா இன்னொரு அர்த்தம் என்னன்னா, அவள்லாம் நம்மளுக்கு எல்லாம் எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய தம்பதிகள், திவ்ய தம்பதிகள். ஆனா நம்மெல்லாம் பிராகிருத்திகமான தம்பதிகளுக்கு அந்த திவ்யமான குவாலிட்டிஸ் வருமாடான்னா, அவளுடைய கிருபை இருந்தா வரும். அப்பேற்பட்ட துவந்தமா இருக்கணும் அப்படின்றதுதான் இன்னைக்கு வந்து சாராம்சம். பூமா மாமியினுடைய அந்த வெட்டிங் டே அன்னைக்கு இந்த விஷயத்த நம்ம சொல்றோம்னா, அது அது வந்து நல்லா புரிஞ்சுட்டு எப்படி இருக்கணும்ன்றத புரிஞ்சுட்டு எல்லா தம்பதிகளும் அதே மாதிரி இருக்கிறதுக்கு பிரயத்தனம் பண்ணணும். அதுதான் இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தினுடைய முக்கியமான தாத்பரியம். அதுவும் அது இந்த மாதிரி நாட்டு நாள்ல வந்தது, அந்த பூமான்ற சப்தம் இருக்கே, பொறுமையினுடைய சிகரம் அதுதான் பூமா. பூமி தேவி இருக்காளே, நம்மள பொறுத்துக்கிறா, நம்ம என்னெல்லாம் பண்றோமோ இந்த பூமியில எல்லாத்தையும் பொறுத்துக்கிறா. அதனாலேயே பூமா தேவிக்கு பொறுமை பொறுமையுடையவள்னு எல்லாருக்கும் சொல்ற, பூமான்னு பேர் வச்சுட்டாலே கூட பொறுமை பொறுமை வந்துடும். அந்த மாதிரி பொறுமையோட இருக்கக்கூடியவள் தான் இல்லையா. ஏன்னா ரெண்டு அதாவது பரஸ்பரம் பொறுத்தருளுதல் அப்படின்றது இங்க தாயாருக்கும் பெருமாளுக்கும் உண்டு. தாயார் கொஞ்சம் ஒரு பக்த பராதீனனாகி கொஞ்சம் ஏதாவது சொன்னாக்க பெருமாள் சரிவார், பெருமாள் பக்த பராதீனனானா தாயாரும் சரிவான். ஏன் அதுக்கு தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதனால பாருங்க, இதையே வரதராஜ பஞ்ச வரதராஜஸ்தவத்துல கூறுத்தாழ்வான் சாதிக்கிறார். இந்த அனன்யாதீனத்துவம் அப்படின்னுட்டு ரெண்டு பேருக்கும் அனன்யாதீனத்துவம் இருக்கு. அந்த அனன்யாதீனத்துவம் பெருமாளுக்கு இருக்குன்றத இந்த இடத்துல சாதிக்கிறார். ஆனாலும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு கூடவே சாதிக்கிறார். அது வந்து இந்த அனன்யாதீனத்துவம் பெருமாளுக்கு இருக்கு, இன்னொருத்தருக்கு அதீனம் இல்லை அவர், ஆனா தானா விரும்பி சில பேருக்கு அதீனம் ஆயிடுறார். அத எப்படி சாதிக்கிறார் பாருங்க, அனன்யாதீனத்துவம் தவகில ஜகுஹு வைதிகிராம் என ஒரு குமாரருடைய ஸ்லோகத்தை வாசிக்கிச்ச, அவர் சொன்ன அந்த அனன்யாதீன கல்யாணம்ன்ற அந்த நாடகத்துல சொன்ன அந்த சப்தத்தை அந்த அனன்யாதீனத்துவம்னு பெருமாளுக்கு சாதிக்கிறார் பாருங்க. தவகில ஜகுரு, ஏன்னா தவகில ஜகுரு வைதிக கிரஹா, வேதத்தினுடைய வாக்கானது உனக்கு சொல்லித்தன, ரெண்டு பேருக்கு சேர்த்து சொல்லித்தனே தாத்பரியம். துவந்தத்துக்கு சொல்லித்தனே தாத்பரியம். ஏன்னா அனன்யாதீன கல்யாணம் துவந்தம்னு அந்த ஸ்லோகத்துல பார்த்தோமே, அதனால தாயாருக்கும் அது இருக்குன்றதுல சந்தேகமே இல்லை. ஏன்னா இவரண்டேதான் வாசியார் பட்டர் சாதிக்கிறார்னா அப்பாவுடைய எண்ணத்துக்கு விரோதம் இல்லாமதான் அவர் சாதிப்பார். இப்ப இங்க பிரசங்கம் பெருமாளுடைய பிரசங்கம், பெருமாளுக்கு அனன்யாதீனத்துவம் இருக்குன்னு சொல்றதுனால தாயாருக்கு இல்லைன்னு சொல்றதுல தாத்பரியம் இல்லை. அதனால ரெண்டு பேரும் அனன்யாதீனமானவர். அனன்யா இங்க விஷயம் வேறேன்றத எப்படின்னு சொல்றேன், இங்க தா பெருமாள் அனன்யாதீனமாக இருந்தாலும் அப்படி வேதகிரங்க வேத வாக்குகள்லாம் அவன் அனன்யாதீனன்னு சொல்றது சுயமஹிம்னி பிரதிஷ்டிதா அப்படின்னு சுவமஹி தன்னுடைய மகிமையில் தான் பிரதிஷ்டிதராக இருப்பவர் சுயமஹிம்னி பிரதிஷ்டிதான்னு வேதம் சொல்றது. அதுதான் அந்த அனன்யாதீனத்துவம். தான் தன்னுடைய மகிமையில் மகிமையால் இந்த உலகை தாங்கக்கூடியவர், தன்னுடைய மகிமையினால் இந்த உலகை சிருஷ்டிக்கக்கூடியவர் என்று அதே மாதிரியாக அனன்யாதீனத்துவம் இருக்கே அது தாயாருக்கும் உண்டு. அந்த அனன்யாதீனத்துவம் தவகில ஜகு வைதிக கிரகா அவனுக்கு சொல்லித்தல்லவா, தவ ஜகு தவகில ஜகுனா தவ ஏவேன்னு அர்த்தம் இல்ல, தவ ஜகு வைதிக கிரகா ஜகு ஏன் வேத வாக்குகள் உனக்கு சொல்லவே சொல்லிட்டு அப்படி அர்த்தம் பண்ணிக்கணும். என்ன இல்லைன்னா தாயாருக்கு இல்லைன்ற மாதிரி அர்த்தம் பண்ணிடுவாருனா தவறி போய். அதனால மற்ற இடங்கள்ல நிர்ணயம் பண்ண சாஸ்திரார்த்தங்களுக்கு விரோதம் இல்லாம அர்த்தம் சொல்லணும். அனன்யாதீனத்துவம் தவகில ஜகு வைதிக கிரகா பராதீனம் துவாம் து பிரணத பர. நான் அடியன் என்ன சொல்றேன், வேத வாக்குகள் அப்படி சொல்லிட்டு ஆனா நீர் வந்து அனன்யாதீனர் கிடையாது. என பராதீனம் துவாம் து பிரணத பரதந்திரம் மனுமகி, நீர் பிரணத்தாலான வணங்கு உன்ன உன்கிட்ட சரணாகதி பண்றாளே அவள் விஷயத்துல நீயே பரதந்திரன் ஆயிடுறதுனால அந்த அனன்யாதீனத்துவம்ன்றது போயிடுறது, பராதீனத்துவம் வந்துடுறது. அந்யாதீனத்துவம் இல்லைனாலே அனன்யாதீனத்துவம். இப்ப அந்யாதீனமா ஆயிட்டார்னா, பக்த பரதந்திரனா ஆயிட்டார்னா, பிரணித பரதந்திரனா ஆயிட்டார்னா பராதீனத்துவம் வந்துடுதே உமக்கு. பராதீனம் துவாம் து பிரணத பரதந்திரம் மனுமகி, நாங்கள் அப்படி நினைக்கிறோம் அப்படின்னு சாதிக்கிறார் ரெடி. அது அவருடைய வயம் மனுமகி, நாங்கள் எங்க பிரம்மச்சாரி வாத்தியார்னு ஒரு வாத்தியார் மைசூர்கார், நாங்கள் நினைக்கிறோம் அப்படி, நாங்கள் இப்படி எண்ணுகிறோம் அப்படிதான் சாதிப்பார். நாங்களாம் சிரிப்போம் அந்த காலத்துல. ஆனா பாருங்கோ பட்டருடைய ஸ்ரீசுக்தி அப்படிதான் இருக்கு, அவரை நமக்கு சிரிச்சது தப்புன்னு நல்லா புரியுறது. நாங்கள் இப்படி நினைக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லுவார், நாங்கள் இப்படி எண்ணுகிறோம் அப்படின்னா நாங்கள் இப்படி அபிப்பிராயப்படுறோம் அப்படி. அது அந்த லாங்குவேஜ் மைசூரனுடைய லாங்குவேஜ், அது கம்பீரமான லாங்குவேஜ். அது மாதிரி இங்க பாருங்க, பிரணத பரதந்திரம் மனுமகி வயம் துவாம் பராதீனம் மன்மகி மனுமகி, எப்படின்னா பிரணத்தான பக்தால் இருக்காளி சரணாகத்தால் அவளுக்கு பரதந்திரன் ஆயிடுறி. அப்படி வேற விஷயம் இருப்பீங்க, தாயாருக்கு அனன்யாதீனத்துவம் இல்லையான்னு சொல்லல, தாயாருக்கும் அனன்யாதீனத்துவம் இருக்கு, ரெண்டு பேரும் பராதீன விபவால் தான், ஆனா பராதீன பிரணத பரதந்திரால் தான். உபாலம்போயம் சார்வஜ்யம் அப்படி உன்னுடைய சார்வஜ்யத்துக்கே கெட்ட பேர் வருது. இதனால இவர் இவ்வளவு பெரிய சர்வஜ்ஞரா இருக்கார், பக்த பரதந்திரனா இருக்காரே அப்படின்ட்டு சர்வஜ்ஞனான உனக்கு இது தேவைதானா இந்த பக்த பாரதந்திரியம், அங்க போயிட்டு அந்த காரியத்தை பண்ணிட்டு வர வேண்டியது, இங்க போய் இந்த காரியத்தை பண்ணிட்டு வர வேண்டியது, தாயாரே கிண்டல் பண்ற மாதிரி வச்சுக்க வேண்டியது, அங்க போய் யாசிக்க வேண்டியது பலியிட்ட, இப்படிதான் காரியம் பண்ணிட்டு இருக்கிறேனே அப்படின்னா, நான் பிரணத பரதந்திரன்பா, நான் பிரணத்தாளான பக்தாளுக்கு பரதந்திரன், அது நடுவில் எனக்கு சுவாதந்திரம் இருக்கு, நான் சகல ஐஸ்வர்ய சம்பன்னன், யா சக்தி பல ஐஸ்வர்ய வீரிய தேஜஸ் எல்லாம் அது என்கிட்டதான் நிருபாதிகமா இருக்கு, அப்படி இருந்தாலும் நான் பிரணத பரதந்திரன்பா, நானே ஏத்து நானே ஸ்வதா ஸ்வீகரிக்கிறேன் இந்த பிரணத பாரதந்திரத்தை அப்படின்னு நீ கருதராய். எத்யபி உபாலம்போயம் போஹோ ஸ்ரயதி பத சார்வஜ்யம் தே சார்வஜ்யம் அபி, உன்னுடைய சர்வஜ்ஞாத்வம் இருக்கே அதுக்கு கூட பரிஹசிக்கும் தன்மையானது ஏற்படுகிறது. உபாலம்பா அயம் ஸ்ரயதி சார்வஜ்யம் அபி ஸ்ரயதி, சார்வஜ்யத்தை கூட இது கலுஷித்தமாக்குறது, எல்லாரும் கிண்டல் பண்றா பரிஹாசம் பண்றா, வர்றா இவ்வளவு பெரிய ஆளு அந்த பலி சக்கரவர்த்தியிட்ட போய் பிச்சை எடுக்கணுமா, அதை வந்து அதுவும் பார்வதி சொல்றாத என்ன, அவன் ரெண்டு பேருக்கும் உரையாடல் நடக்கிறது. அந்த உரையாடல்ல எங்க போயிருக்கார் சிவன் அப்படின்னு கேக்குறார், அப்படின்னு கேக்குறா லக்ஷ்மி பார்த்து. அதான் அந்த அங்க போயிட்டு பிச்சை எடுக்கிறதுக்கு போயிருக்கார் அப்படின்னு அவர் பதில் சொல்றான். சோ பிச்சைக்கு போக நடத்தும் அந்த பலி பலி சக்கரவர்த்தி இந்த யாசனை பண்ணாரு, அதை ஞாபகப்படுத்துறதுக்காக கிண்டல். இப்படியா ரெண்டு பேரும் நிறைய விஷயங்களை பேசுறா, ஒருத்தர் ஒருத்தர் கிண்டல் பண்ணிக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு அந்த ஸ்லோகம். அப்படி அனன்யா பராதீனம் துவாம் து பிரணத பரதந்திரம் மனுமகி உபாலம்போயம் போஸ்ரயதி, உன்னுடைய சார்வஜ்யத்துவத்துக்கே சர்வஜ்யத்துவத்துக்கே ஒரு பரிஹசிக்கும் தன்மையானது ஏற்படுகிறது. எதோ தோஷம் பக்தேஸ்மிக வரத நைவா கலையசி, நீ பக்தா இடத்துல ஒரு தோஷத்தையும் பார்க்க மாட்டேன்றியே. ஏன்னா சர்வஜனா இருந்து கூட எல்லா தோஷமும் இவ்வளவு தோஷம் இருக்கு இவன் கிட்ட அப்படின்னு எல்லாரும் பரிகணனம் பண்ணி ஒப்பிக்கலாம் அவங்கிட்ட வந்து. என்ன இல்லையே, அப்படி என்ன, அவன் என்னவன்பா, அவன் என்ன ஆசிரியச்சவன்பா, அவன்கிட்ட தோஷம் இருந்தா என்ன அப்படின்ட்டு தன்னுடைய குழந்தையானது கால் நொண்டியாவோ இல்ல கை இல்லாமையோ இல்ல ஒரு கண் இல்லாமையோ பிறந்திருந்தாலும் நம்ம அதுங்கிட்ட எவ்வளவு ஆசையா இருப்போமோ அந்த மாதிரியாக பெருமாள் நம்மளிடத்துல ஆமா என் குழந்தை பண்ணிட்டான் என்ன பண்ணணும்ன்ற இப்ப அதுக்கு, அதனால யார்தான் தோஷம் பண்ணாம இருக்கா லோகத்துல அப்படின்னு சொல்லி தாயார் நிறைய சமயம் பாடம் கத்து கொடுத்துருக்கிறதுனால இவர் என்ன பண்ணிட்டார், தாயாருக்கு பிடிச்சதையே பண்ணணும்ன்றதுனால எதோ தோஷம் பக்தேஸ்விக வரத நைவோ கலையசி, பக்தாளிடத்துல தோஷத்தையே நீ பார்க்காமல் இருக்கிறதுனாலதான் சர்வஜனான அவனுக்கு என்ன உபாலம்போயம் ஸ்ரயதி போகோ ஸ்ரயதி போகோ பெருமாளே உபாலம்போயம் ஸ்ரயதி சார்வஜ்யமபி, பேர்பட்ட சர்வஜனா இருந்து கூட உன் விஷயத்துல என்ன பரிகாசம் பண்ணும்படியான ஒரு தன்மையை நீ அடைகிறாய். எதனால தோஷம் பக்தேஸ்விகவரதனை வாக்கலயசி, நீ பக்தர்களிடத்தில் ஒரு விதமான தோஷத்தையும் பார்ப்பதில்லை என்று பெரிய அவப்பெயர் இருக்கு அப்படின்னு சாதிக்கிறார் வரதராஜஸ்தவத்துல. நீ சுதந்திரமா இருந்தா கூட பக்த பரதந்திரமா நீ சுவேச்சாகிருதமான பக்த பரதந்திரத்தை உடையவராக இருக்கிறீர் அப்படின்னுச்சா அந்த அனன்யாதீனத்துவத்தை சப்தத்தை உபயோகப்படுத்துறாரு அவரும். அதுல இருந்து என்ன தெரியுது, தாயாருக்கும் பெருமாளுக்கும் அனன்யாதீனத்துவம் இருக்கு அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லாம சம்பிரதாயத்துல இந்த ஸ்லோகத்துக்கு ஒரு ஏற்றம் இருக்கு. சுவாமி தேசிகன் மூணு இடத்துல ரகசிய திரேசாரத்துல இந்த ஸ்லோக இந்த ஸ்லோகத்தை கோட் பண்றார். சாதாரணமாவே சுவாமி தேசிகன் பட்டரை அபியுக்தர் இப்படியாக அபியுக்தர் சாதிப்பர் என்று அபியுக்தர்ன்ற சப்தத்தை பிரயோகம் பண்ற பட்டருக்கு. அபியுக்தா அப்படின்னு அர்த்தம் பெருமாளத்துல அத்தியந்தமான பிரீத்தியுடையவர் அப்படின்னு அர்த்தம். அபியுக்தகான்ற சப்தத்தை பெருமாளிடத்திலையும் தாயாரிடத்திலையும் அத்தியதிகமான பிரேமையுடையவர் அவர் தான். ஏதோ ஏதோ சின்ன வயசுல இந்த அபியுக்தகா என்னன்னா புரியாது நம்மளுக்கு, ஏதோ சுவாமி தேசிகன் அவர் அபியுக்தர்னு சாதிக்கிறார் அப்படின்னா ஏதோ என்ன விசாரா இல்ல என்ன பண்ணாருன்னு தெரியாது நம்மளுக்கு. அந்த மாதிரி அபியுக்தர் சுவாமின் அபியுக்தர்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்போம். எல்லாரும் தெரிஞ்சா சொல்லுவா தெரியாட்டவர். அபியுக்தகான நன்கு ஆயங்கால் பட்டவர், பக்தியில் நன்கு ஆழங்கால் பட்டவர்னு திரு அதுக்கு தாத்பரியம். அப்படிப்பட்ட அபியுக்தர் என்ன சாதிக்கிறார் அப்படின்றத இந்த ஸ்லோகம் மூலமாக தன்னுடைய கிரந்தங்கள்ல சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அதுல ஸ்ரீமத் சப்தத்துக்கு வியாட்சியானம் சாதிக்கிறச்ச ஸ்ரீமன் நாராயண சரணோசனம் பிரபதின்றதுல அதாவது ஜெயமந்திரத்துல ஸ்ரீ நாராயண சப்தத்திலும் சரண சப்தத்திலும் தோற்றுகிற குணவிசேஷ விக்கிரக விசேஷாதி விசிஷ்டமான ஏகம் உபாயம் ஆனார் போலே துல்லிய யோகக்ஷேமமான ஸ்ரீமத் சப்தத்தின் தோற்றின ஸ்ரீமத் சப்தத்தில் தோற்றின நித்திய பத்னி சம்பந்த விசிஷ்டமானாலும் உபாயக்கியத்துக்கு குறையில்லை என்று ஒரு விஷயம் சாதிக்கிறார். அந்த இடத்துல என்ன சாதிக்கிறார் மறுபடியும் பார்க்கலாம், அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் நாராயண சப்தத்திலையும் சரண சப்தத்திலையும் என்ன என்ன விஷயம் தெரிய வருதுன்னா நாராயண சப்தத்தினாலும் நாராயணாம் அயனம் அதனால குணங்கள் தெரியும். இவர் அஜ்ஞானிகளான நம்ம போல இருப்பவர்களுக்கு நாராகான்னு சொல்ற நமக்கு ஆசிரியம் கொடுக்கக்கூடியவர் என்ற ஒரு அயனம் இருப்பிடமாக திகழ்பவர், அவர்களுக்கு இருப்பிடமாக திகழ்பவர். சோ அதனால குணவிசேஷங்கள் தெரியுது. இது இது வந்து குணத்துல ஆத்மா குண ஆத்மாவில் இருக்கிற குண விசேஷங்கள். அப்புறம் விக்ரகத்துல திவ்யமங்கல விக்ரகத்துல ஏதாவது குணங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தால் அதுக்குதான் சரண சப்தம்ங்கிறது. சரணம் சரணம் பிரபத்தியே சரணம் அப்படின்னு என்ன அர்த்தம், சிரோடிகள்னு ஒன்னு இருக்கு அப்படின்னு அர்த்தம், விக்ரகத்துவம் இருக்கு அப்படின்னு தெரியும். சோ விக்ரக விசேஷாதி விசிஷ்டன், குண விசேஷ விசிஷ்டன், விக்ரக விசேஷ விசிஷ்டன், இது ரெண்டுதான் முக்கியமா நாம நம்ம சம்பிரதாயத்துல தெரிவிக்க வேண்டிய விஷயமே தான். பகவான் சகல குணகண ஆகரன் அப்படின்னு தெரிஞ்சுட்டாக்க அத்வைதிகள் எல்லாம் கண்டிச்சதாயிடும். அதே மாதிரியாக விக்ரகத்துவம் இருக்குன்னு சொன்னா நாஸ்திகவாதிகள் எத்தனையோ பேர் விக்கிரகத்தை ஒத்துக்காம வேதத்தை மட்டும் ஒத்துக்கிறவாளாக இருக்கிறாள். அவாளையும் கண்டித்தம் பண்ண மாதிரி, கண்டனம் பண்ண மாதிரி ஆயிடுறது. நாராயண சப்தத்திலும் சரண சப்தத்திலும் தோற்றுகிற என்ன தோற்றுகிறது என்னன்னாக்கா, யதாசங்கன்யாய ரெஸ்பெக்டிவ்லி குண விசேஷங்களும் ஆத்மகுண விசேஷங்களும் விக்ர விசேஷாதி விசிஷ்டமான அந்த பெருமாளும் ஒரே உபாயம்தான் அப்படின்றதுதான் இந்த நாராயண சப்தமும் சரண சப்தமும் சொல்றது. நாராயண சரணம் சரணம் பிரபத்தி. சோ நாராயணன், நாராயணனுடைய சரணம்னா நான் நாராயணன் அர்த்தம், நாராயண சரணம் சரணம் பிரபத்தி அப்படின்றதுல. சோ இந்த ரெண்டும் தெரியுது, குண விசேஷ விசிஷ்டத்துவம் விக்கிரக விசேஷ விசிஷ்டத்துவம். அதனால் இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரே உபாயம் நாராயண சப்தத்தினாலையும் சரண சரண சப்தத்தினாலையும் சொல்லப்பட்டதான ஏகம் உபாயம், ஒரே வசுதான் உபாயம். ஆனார் போலே அது எப்படி ஒரே உபாயமாச்சோ அதே மாதிரி துரிய யோகக்ஷேமமான ஸ்ரீமத் சப்தத்தில் தோற்றின. அது அங்க எப்படின்னா பகவத் சப்தம், அங்க இங்க ஸ்ரீமத் சப்தம், நாராயண சப்தம் சரண சப்தத்துல குண விசேஷமும் விக்கிர விசேஷமும் தோற்றிது. அதனால உபாயம் ஒண்ணுதான் ஆச்சு. இப்ப என்னதுன்னா ஸ்ரீமத் சப்தத்தினாலே நித்திய பத்னி சம்பந்த விசிஷ்டமானாலும் உபாய ஐக்கியத்துக்கு குறைவில்லை. உபாயமும் ஒண்ணுதான், ஒரே வஸ்து, ரெண்டுமே உபாயம், ஏகம் உபாயம் அப்படின்னு முன்ன சொன்ன விஷயமானது அதே துல்லிய யோகக்ஷேம நியாயத்தினால ஸ்ரீமத் சப்தத்திலையும் தோற்றி ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீமத் சப்தம் இருக்கு பாருங்க. அதுல தோன்றினதான என்னதுன்னா நித்திய பத்னி சம்பந்த விசிஷ்டத்துவம். ஸ்ரீமத் சப்தத்தினால நித்திய யோகை மத்து பண்ணிட்டு ஸ்ரீமத் சப்தமானது மத்து பிரத்யாந்தம், ஸ்ரீமான் அப்படின்னு சொன்னாலும் ஸ்ரீபத்துன்னு சொன்னாலும் ஸ்ரீமதினு சொன்னாலும் எல்லா இடத்துலயும் அந்த மத்து பிரத்யமானது நித்திய யோகே மத்து, எப்பவும் நித்திய சம்பந்தம் இருக்கிறதுலதான் அந்த மத்து வரும் அப்படின்னு ஒரு நியமம் இருக்கிறதுனால ஸ்ரீமத் சப்தத்தில் தோற்றின நித்திய பத்னி சம்பந்த விசிஷ்டன் ஸ்ரீமத் அப்படின்னு எப்பவும் ஸ்ரீயோட இருக்கிறவன் உபாயக்கியத்துக்கு குறைவில்லை. அதனால ரெண்டும் சேர்ந்தே உபாயம், மிதுனமே ஒரு பிராப்தியம், மிதுனமே பிராபகம் அப்படின்னு சொல்ற மாதிரியாக அந்த மிதுனம் தான் பிராபியம் பிராபகம் ரெண்டும். அப்புறம் இன்னொரு இடத்துலயும் சுவாமி தேசிகன் இந்த ஸ்ரீ லக்ஷ்மிக்கு விசேஷத்துவம் வந்தாலும் பெருமாளுக்கு விசேஷத்துவம் வந்தாலும் பெருமாளுக்கு விசேஷத்துவம் வந்து தாயாருக்கு விசேஷ விசிஷ்டத்துவம் வந்தாலும் ஒரு விதமான வைகுண்யமும் கிடையாது, ரெண்டு பேருக்கும் பரஸ்பர குணகண விசிஷ்டத்துவம் பரஸ்பரமா இருக்குன்னு இருக்குன்னு சொல்லுவோம். அதாவது குணங்கள் இங்க என்ன எதிர்பார்க்கிற குணங்களோ அதே குணங்கள் தான், அதான் அனுகூப்பியம் அனுகுண்யம் எல்லாம். அப்படிப்பட்டதான ஸ்ரீமத் சப்தத்திலையும் இது கிடைக்கிறது அப்படின்னு சார். உள்ள விசேஷ பிரயுக்த விசேஷத்துக்கு வரும் ஏற்றத்தால் விசேஷத்துக்கு வைகுண்யாதிகள் வாரா, தான் ரொம்ப முக்கியமான தாத்பரியம். சுவாமி தேசிகன் என்ன சாதிக்கிறார், விசேஷணத்துக்கு விசேஷங்கள் கொண்டிருக்கிறதுனால விசேஷத்துக்கு வரும் ஏற்றம் இருக்கே. நிறைய விசேஷங்கள் சொல்றோம், 1008 திருநாமங்கள் சொல்றோம், இப்படிப்பட்டது யாருன்னா விஷ்ணுன்னு விஷ்ணு சாஸ்திர நாமம் தான் வச்சிருக்கோம். சோ அதனால விஷ்ணு தான் விசேஷம், அந்த விசேஷத்துக்கு வர விசேஷங்கள் தான் இதெல்லாம் எல்லா திருநாமங்களும். அப்படி இருந்ததுல விஸ்வஸ்மீன மகான் ஆரம்பிச்சு விசேஷண பிரயுக்த விசேஷத்துக்கு வரும் ஏற்றத்தால் விசேஷங்களால விசேஷமான பெருமாளுக்கு ஒரு ஏற்றம் வருதுதானே. ஏன்னா இத்தனை திருநாமங்களை சொன்னா இத்தனை திருநாமங்களுக்கு அர்த்தம் பார்க்கச்ச, ஓ இவ்வளவு குணங்களோட கூடி கூடினவர் என்று நாம புரிஞ்சுக்கிறதுனால விசேஷண பிரயுக்தமான விசேஷத்துக்கும் விசேஷத்துக்கு வைகுண்யாதிகள் வாரா. அதே மாதிரியாக கதவ சாத்துமா, நீ பாட்டுக்கு அங்கிருக்கு கிளாஸ் எடுக்கிற கதவை சாத்துன்னு சொன்ன அதுக்கு தானே கதவை சாத்தி இருந்தேன். விசேஷத்துக்கு வைகுண்யாதிகள் வாரா என்று ஸ்வதஸ்ரீஸ்தம் ஆகித்த குணம் என்கிற ஸ்லோகத்திலே நிர்ணயிக்கப்பட்டது. அதனால விசேஷணத்துக்கு ஏற்றத்தினால விசேஷத்துக்கு வர ஏற்றத்தினால விசேஷணத்துக்கு எந்த விதமான குறைவும் வராது. விசேஷண பிரயுக்தமான விசேஷத்துக்கு வர ஏற்றத்தினால அப்படின்னா என்ன அர்த்தம், ரெண்டு பேரும் விசேஷமாகலாம். ஸ்ரீமான் அப்படின்னு சொன்னாக்க விசேஷம் நாராயணன், அதன விஷ்ணுபக்தின்னு சொன்னா விசேஷம் லக்ஷ்மி. சோ விஷ்ணுபக்தின்னு சொன்னா அந்த வியாபகத்வாதிகள் எல்லாம் தாயாருக்கும் கிடைக்கும். ஸ்ரீமான் அப்படின்னு சொன்னா லக்ஷ்மி விசிஷ்டத்துவம் பெருமாளுக்கு கிடைக்கும். இப்படி பரஸ்பர விசேஷங்களால் விசேஷத்துக்கு ஏற்றம் இருக்கே, அதனால எந்த ஒரு குறையும் ரெண்டு பேருக்கும் இல்லாதவர்கள் தான். இததான் அனன்யாதீன கல்யாணம் அப்படின்ற சப்தத்தினால இங்க சாதிச்சார். இததான் ஸ்வதஸ்ரீஸ்தம்ன்றதுல இருந்து ஆரம்பிச்சு ஆகித்த குணம்ன்ற சப்த இந்த ஸ்லோகத்துல நிர்ணயிக்கப்பட்ட விஷயம் இதுதான்ட்டு சாதிச்சுட்டு, இதுக்கு மேல விஸ்தாரமாக சித்தோபாய சோதனாதிகாரத்திலும் துவயாதிகாரத்திலும் கண்டுகொள்ள வேண்டியது நாங்க சாதிச்சிருக்க. அது மேல என்ன ஒரு விஷயம் சாதிக்கிறார்னா, ஸ்வரூபம் சுவாதந்திரியம் அப்படின்ற ஸ்லோகத்திலையும் 28வது ஸ்லோகம் அதே மாதிரி இது 31வது ஸ்லோகம் என்கிற ஸ்லோகங்களின்படியே ஆதித்யாதிகளுக்கு பிரபாதிகள் போலேன்னு சாதிக்கிறார். ஆதித்யன் சூரியனுக்கு எப்படி பிரபை இருக்கும், பாஸ்கரேன பிரபாயதான்ற மாதிரி ரெண்டுமே பிரகாசமயமான வஸ்துதான். சூரியனும் பிரகாசமயமான வஸ்து, அதனுடைய ஒளி இருக்கே அதுவும் பிரகாசமயமான வஸ்துதான், அதாவது பிரபை சொல்லக்கூடியது. சோ அந்த ஆதித்யாதிகளுக்கு பிரபாதிகள் போலே அதிசயதாரிணியாய் கொண்டு சித்தோபாயத்தை ஆசிரியத்திருக்கும், சித்தோபாயமான பெருமாளை ஆசிரியத்தையேதான் இந்த ஸ்ரீ தத்துவமானது இருக்கும். அதுக்கு பிரபை எப்படியான ஆதித்யனுக்கு அதிசயத்தை உண்டு பண்றதோ, ஆதித்யனால எப்படி பிரபைக்கு ஒரு அதிசயம் ஏற்படுறதோ, அந்த மாதிரியாக இங்கேயும் பரஸ்பரம் அதிசயங்கள் உண்டு என்பதை சித்தோபாய சாதனாதிகாரத்துல சோதனாதிகாரத்துல சாதிக்கிறார் என்று உத்தமது சிவசாங்காச்சார சுவாமி தன்னுடைய வியாக்கியானத்துல எழுதியிருக்காரு. இந்த விஷயத்தை விஷயம் சரியா இருக்கிறதுனால, விஷயம் வந்து வசத்தியா இருக்கிறதுனால அந்த விஷயத்தாரையும் இங்க ஞாபகப்படுத்தின்றேன். அந்த சுவாமி சாதிச்சா எவ்வளவு அற்புதமா இருக்கும்னு நேரடியா உபன்யாசம் கேட்டவாளுக்கு தெரியும். அவர் அற்புதமா ஸ்ரீகுணத்தை கோசம் புஸ்தகமே போட்டிருக்கார், பஞ்சஸ்தவம் புஸ்தகம் வியாக்கியானத்தோட போட்டிருக்கார். அவர் பண்ண காரியங்களுக்கு ஒரு அளவே கிடையாது, அவ்வளோ காரியம் பண்ணியிருக்கார். தூக்கம் வராத அவருக்கு, தூக்கம் வராதனால அவர் என்ன பண்ணுவார், கிரந்தங்கள் எழுதிட்டே இருப்பார். அவருக்கு உடம்பு சரியா இல்லைன்றதே மறந்துடுவார். அவர் உடம்பு சரியா இல்லை அவருக்கு, அதனாலதான் தூக்கம் வரல. ஆனால் அதையே பிளஸ்ஸா எடுத்துட்டு எவ்வளவு காரியம் பண்ணலாமோ அவ்வளவு காரியம் பண்ணி பரமேஸ்வர் இருந்தாலும் அவருடைய கிரந்தங்கள்லாம் நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு. பெரியமா அதே எனக்கு மாத்துல அம்மாவுக்கு பெரியப்பா பிள்ளைன்றதுனால அதேன்றதுலையும் கொஞ்சம் பிரீத்தியா இருப்பார். அதனால அந்த அந்த ஸ்லோகங்கள் அந்த அவர் சொன்ன தாத்பரியங்களும் இன்னைக்கு நம்ம எடுத்து கையாண்டோம். அவருக்கு ஒரு கிருதஜ்ஞத்தையும் பிரணாமத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். சோ விஷ்ணோகா ஸ்வம் ஸ்வதஹா அஸ்தி, அதாவது ஸ்வதஹா அத எப்படின்னா தாசபூதா, இப்ப சேத்தன வர்க்கங்கள்லாம் கூட தாசபூதா ஸ்வத சர்வே ஹியாத்மான பரமாத்மனஹான்ற சிவன் நிருசிம்ம அதாவது மந்திர மந்திர ராஜபத ஸ்தோத்திரம்னு இருக்கு, அந்த மந்திர ராஜபத ஸ்தோத்திரத்துல சாதிக்கிறார். தாசபூதா ஸ்வத சர்வே ஹியாத்மான பரமாத்மனஹா அதோஹமபி தே தாசஹா இது மத்வா பஜாமியஹம்னு ஒரு ஸ்லோகம். ஸ்வதஹன்ற சப்தத்தை இதே மாதிரியான அர்த்தத்துல அங்கேயும் உபயோகப்படுத்தியிருக்கார். ஸ்வதஹா ஸ்ரீஸ்வம் ஹே ஸ்ரீஹி விஷ்ணோஹோ அசி, அவருடைய சொத்தாகவே நீ இருக்கிறாய் அப்படின்னு. அதே மாதிரி பெருமாளும் தாயாருக்கு சொத்து, தாயாரும் பெருமாளுக்கு சொத்துன்றதாக பரஸ்பரமான சொத்தம் ரெண்டு பேரிடத்திலையும் இருக்கு அப்படின்ற விஷயத்தை இந்த முதல் லைன்ல காமிக்கிறார். சொத்த ஸ்ரீஸ்வம் விஷ்ணோ ஸ்வம் அசி ததையேத விஷ பகவான், அப்படிப்பட்ட அதே குவாலிட்டி இந்த பக்கத்துல இருக்கிறதுனாலதான் அதனாலதான் பகவானே சொல்லப்படுறார். இந்த ஜானசக்தி பல ஈஸ்வரி வீரிய தேஜஸ் எல்லாம் எதனாலன்னா தாயாருடைய சம்பந்தத்தினாலதான் அவருக்கு ஏற்பட்டதுன்னு தாற்பயம். அப்படி தொடாயத்தி தேட்டி உன்னுடைய அதீனமாக தான் அவருக்கு ரித்திகள் விருத்திகள் எல்லா விதமான லாபங்களும் இருந்தாலும் கூட அபராதீன விபவகா அபவத்து. அவர் எப்படியாக ஆனார்னா பராதீன விபவத்தை உடையவரான அவர் இல்லை. ஏன்னா இது ரொம்ப முக்கியம். இது என்ன இருந்துட்டு போட்டமே சுவாமி பராதீன வைபவரா இருந்தா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். என்ன சில சமயத்துல ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல ஒரு கை ஓங்கி இருக்கு, ஒய்ஃப் கை ஓங்கி இருக்குன்னா இருந்துட்டு போட்டமே விட்டுட்டு போட்டு தானே சகஜம். அந்த மாதிரி தாயாரே வசதியா இருக்கட்டமே, பெருமாளையே வசதியா இருக்கணும் அப்படின்னு கேட்க முடியாது. ஏன்னா பரஸ்பரம் இவாளா ஒத்துன்னு இருக்கிற அடிமைத்தனம்ல இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு நிமிஷம் அடேன் அடேன் எத்தோ அதனால தொதாயத்தர் தித்தேபி அபவன் அபராதீன விபவா. உன்னுடைய அதீனமாகத்தான் அவருக்கு ரித்தி. ரித்தினா வளர்ச்சி. எல்லாம் இருந்தாலும் கூட அவர் அபராதீன விபவராகவே இருக்கிறார், பராதீன வைபவம் கிடையாது. இப்போ ரெண்டுத்தையும் சொன்னா எப்படி சுவாமின்னு புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேள்வி வரும். சுவாமின் அவர் பராதீன விபவரா இல்ல அபராதீன விபவரா, ரெண்டுல ஒண்ணு சொல்லுங்க சுவாமின், ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்கன்னு கேட்பாளா இல்லையா. ஆனா தாயாருக்கு அதீனமான ருத்தியை உடையவர் ஆனால் பராதீன விபவர் இல்லை அப்படின்னு சொன்னா எங்களுக்கு புரியாது சுவாமின். லோகத்துல நாங்களாம் அந்த மாதிரி பார்த்ததில்லை. ஒரு பெண்ணுக்கு தாய் தாய் வீட்டில இருந்து நிறைய சீதனம் வந்ததுன்னா அந்த ஹஸ்பண்ட் வந்து பராதீன விபவராகவே ஆயிடுறார். இதான் நம்ம லோகத்துல பாக்குறோம். நிறைய பெண் வந்தாலும்னா என்ன பண்ணுவா, டாமினேட் பண்ணுவோம். இப்படிதான் லோகத்துல பாக்குறோம். அப்படி சதாயத்தர் தித்தம் இருந்தா கூட தாயாருக்கு, ஏ தாயாரே உன்னுடைய அதீனமான விருத்தி தான் பெருமாளுக்குன்னு இருந்தாலும் கூட அவள் பராதீன விபவங்கள் இல்லாமல் இருப்பது யாராலனா தாயாராலதான். இந்த இதுதான் உசந்த விஷயம். இந்த விஷயத்தை தான் நான் முதல்ல இருந்து ஆரம்பிச்சு சொல்லிட்டு இருக்கேன். இந்த லௌகிக தம்பதிகள் இடத்துல இந்த மாதிரி புரிதல் இருக்கா, இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா அப்படின்னா இந்த காலத்துல சகஜமா ஏற்படுறது. ஏற்படுறதுக்கான காரணங்கள் இருக்கு. சிரமங்களை உணர்ந்திருக்கா, ஒருத்தரொருத்தருடைய ஹார்ட் ஒர்க்க இன்னொருத்தர் மதிக்க தெரிஞ்சுட்டு இருக்கா. எவ்வளவு சிரமப்பட்டு தலிய பண்ணாலும் ஹஸ்பண்ட் வந்து ஒரே ஒரு வார்த்தை நன்னா இருக்குன்னு கூட சொல்லலைன்னா எப்படி இருக்கும். அதே மாதிரி நாட்கள் ஃபுல்லாவே அப்படியே ஒரு லேடிக்கு போச்சுன்னா எப்படி இருக்கும். ஒரு நாள் இது வந்து நன்னா இருக்குன்னோ நன்னா இல்லைன்னாலோ சொல்லாமையே ஓட்டின்னு இருப்பான். அது தப்பு. அப்ரிசியேஷன் இருந்துட்டே இருக்கணும். அப்படி பெருமாளுக்கு அதீனமான ருத்தியோட இருந்தாலும் கூட பெருமாள் அப்ரிசியேஷனா குறைக்கிறதே இல்லை. அதே மாதிரி தாயார், தாயாரும் அதே மாதிரி பெருமாளுக்கு அதீனமான வைபவத்தை உடையவர் தான். இருந்தாலும் அப்ரிசியேஷனுக்கு பெருமாளும் அப்ரிசியேட் பண்றார், தாயாரும் அப்ரிசியேட் பண்றார். இப்படி ஒத்தரையுடன் ஒத்துமை தான் முக்கியம்ன்றத புரிஞ்சுட்டு இருக்கா. அதனால பராதீன வைபவத்தை இப்போ என்னைக்கான ஒரு நாள் எல்லாம் நான் தானே கொண்டு வந்தேன்னு ஒரு வைஃப் கேட்கிற மனோநிலையிலேயே இல்லைன்னு வச்சுக்கோங்க. லைஃப் லாங் இந்த மாதிரி கேள்வி கேட்க மாட்டா அப்படின்னு ஒருத்தருக்கு தெரிஞ்சதுன்னா அவர் அனன்யாதீன வைபவரா தானே இருப்பார். அந்யாதீன வைபவரான வைபவத்தை உடையவரான ஆக மாட்டார் அவர். ஏன்னா யார் கொடுத்தாலும் அவ நான் தான் கொடுத்தேன் நான் தான் கொடுத்தேன்னு சொல்லிட்டு போனாதான் ப்ராப்ளம். கொடுத்தவர் சொல்லிக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்கோ, கொடுத்தவர் நான் கொடுத்ததா சொல்லிக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்கோ, அது வந்து இன்னொருத்தருடைய இன்னொருத்தரை குறைக்காது. எவ்வளவுதான் ஒத்தாசை பண்ணினாலும் நான் தான் அவனுக்கு ஒத்தாசை பண்ணேன் அதனாலதான் இன்னைக்கு அவன் கொஞ்சம் நன்னா இருக்கான் அப்படின்னு சொல்லாத இருக்கிற வாழ்க்காலே அவா கிரேட். அந்த மாதிரி தாயாருக்கு அதீனமான வைபவத்தை பெருமாள் உடையவராக இருந்தாலும் பராதீன வைபவராக அவரை ஆக்காமல் இருப்பது தாயாருடைய ஒரு பெருந்தன்மை. அதே மாதிரி பெருமாளுக்கு இருக்கிற பெருந்தன்மையும் தன்னுடைய அதீனமா இருக்கிறதுனால ஸ்ரீமத் சப்தத்தினாலதானே ஸ்ரீமான் அப்படின்னு இவருக்கு அங்க நித்திய விஷ்ணு பத்னி அப்படின்றதாக அங்க திருநாமம் இருக்கு. விஷ்ணு பத்னின்னு இருக்கிறதுனாலதான் அவளுக்கு வசத்தின்னு அவரும் நினைக்கல, அவளும் நினைக்கல. ஏன்னா அவளுக்கு ஸ்ரீஹி விஷ்ணோகோ ஸ்ரீஹின்னு சொன்னதுனால ஏற்ற தன்னுடைய ஏற்றமும் புரிஞ்சிருக்கு. இன்னொருத்தருடைய தாழ்மை அதுக்குன்னு புரியறதுன்னா அதுவும் இல்லை, அவரும் அபராதினே புரியறது. இந்த மாதிரி புரிஞ்சுக்கிறது எவ்வளவு நாள் எவ்வளவு பேரால முடியும்னு லோகத்துல கன்சிடர் பண்ணி பாருங்க. தாயாரிடத்துல எக்கச்சக்கமான குணங்கள் இருக்கு, எக்கச்சக்கமான ப்ராஸ்பெரிட்டி இருக்கு. பெருமாளிடத்துல அவளுடைய அதீனமாதான் ப்ராஸ்பெரிட்டியே வந்ததுன்னாலும் கூட அவ என்னைக்கும் சொல்லி காமிக்கிறது இல்லையோ இல்ல நினைக்கிறது இல்ல, என்னுடைய அதீனமா தான் அவருக்கு பெருமாளுக்கு எல்லாம் வந்துன்னு அவன் நினைக்கிறதே கிடையாதுன்றதுனாலதான் அவருக்கு பராதீன வைபவம் இல்லாமல் இருக்கு. இல்லைன்னா அவர் என்ன நினைப்பார், எல்லாத்தையும் போட்டு உடைச்சாக்க நான் தான் எல்லாம் கொண்டு வந்தேன், நீ என்ன வாங்கினேன், உமால என்ன கொடுக்க முடிஞ்சது இந்த இந்த லைஃப்ல, உங்க பிரயோஜனமே இல்லை, அப்படிலாம் ஆரம்பிச்சு பேசுறவாளாக இருந்தால் அவருக்கு பராதீன வைபவம் தான், அபராதீன வைபவம் இருக்கவே இருக்காது, பராதீனரா தான் இருப்பார். ஆனா தாயார் அந்த மாதிரி பெருமாளை வச்சுக்கலைன்னு சொல்றதுல தாத்பரியம். நிறைய உதாரணங்கள்லாம் நிறைய இதெல்லாம் பேஸ்புக்ல அதுல இதெல்லாம் எழுதுறவாள்லாம் இருக்காளே, அதெல்லாம் எழுதுறா. ஒரு நல்ல மனைவியினுடைய காரியம் என்னதுடான்னா, நெவர் லெட் ஹஸ்பண்ட் கோ டவுன். அதாவது ஹஸ்பண்டுக்கு கோடவுன் இருக்கலாம், ஆனா ஹி ஷுட் நாட் கோ டவுன் இல்லையா. ஹஸ்பண்டுக்கு நிறைய வைபவம் இருக்கலாம், ஆனா அவர் தன்னுடைய தரத்துல இருந்து குறைஞ்சிடக்கூடாது, அதை நல்லா பார்த்துப்பான். என்ன அந்த மாதிரி அதுக்கு ஒரு அற்புதமான உதாரணம் கொடுக்கிறார் மேல. ஸ்வயாதித்யா ரத்னம் பவதபி மகார்க்கம் நதிகுணம். அதாவது இந்த பிரபா பிரபாவ திருஷ்டாந்தம், அந்த பிரபையினாலதான் பாஸ்கரேன பிரபாயதான்னு, பிரபையினால்தான் சந்த சூரியனுக்கு பிரகாசம், சூரியனாலதான் பிரபைக்கு விசேஷம். அது இல்லைன்னா சூரியன் இல்லைன்னா பிரபா இருக்குமா, பிரபை இல்லைன்னா சூரியன் தான் என்ன இருக்குமா. அதனால பாஸ்கரனுக்கும் பிரபைக்கும் என்ன ஒரு ஒரு ஒரு ஒத்துமை இருக்கோ, தாததீன்யமும் இருக்கு, அதே சமயத்துல சுவாதந்திரமும் இருக்கு. ஏன்னா நம்ம சம்பிரதாயத்திலயும் அப்படிதான் ஒத்துட்டு இருக்கோம், பிரகாசம்ன்றதும் பிரகாசவத்தான தீபமும் பிரகாசமும் வெளியில் இருக்கிற பிரகாசமும் ரெண்டும் வேற வேற சுதந்திர திரவியம்னு ஒத்துட்டு இருக்கும். ஏன்னா தன்னை விட்டு கூட இன்னொரு வீட்டுல இருக்கேன். இப்போ ப்ளூன்ற கலர் பாட்டுல இருக்குன்னா பாட்டுல மட்டும்தான் இருக்கும், அந்த ப்ளூன்றது அங்கே விட்டு இன்னொரு இடத்துல இருக்காது. இங்க என்னன்னா ஆத்மா எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு, ஆனா அதனுடைய தர்மபூத ஞானம் எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு. சோ தர்மபூத ஞான ஸ்தானத்துலதான் பிரகாசம், ஆத்மா ஸ்தானத்துலதான் அந்த சூரியன். இப்ப சூரியன் சூரியனுடைய பிரகாசம்ன்றது ரெண்டும் சூரிய அதீனமானதுதான், ஆனா அதுக்குன்னு ஸ்பெஷலா பிரகாசத்துக்குன்னு தனியா ஒரு தனித்தன்மை இருக்கு. அந்த மாதிரி இப்ப என்ன சொல்றார், ஸ்வயாதித்யா தன்னுடைய பிரகாசத்தினால ரத்னம் பகுதி, அது ரத்னமாக ஆயிருந்தாலும் கூட ஸ்வயாதித்யா ரத்னம் பவதபி மார்க்கம், பகுமூல்யமான வஸ்துவா இருக்கு. என்ன அதுக்கு வந்து அது வந்து என்னாலதான் உனக்கு பெருமை அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய பெருமைய குறைக்கிறது இல்ல. ஸ்வயாதித்யா ரத்னம் பவதபி மார்க்கம் வந்துருத்த ரத்னம் பவதபி மகார்க்கம் நவிகுணம், தன்னுடைய பிரகாசத்தினால்தான் அந்த ரத்னமானது உயர்ந்ததாக இருக்கிறது. டபுள் ஸ்டார் ரூபின்னு நான் சொன்னேன் இன்னைக்கு உதாரணம், கொத்திமங்கலம் வரதாச்சார சுவாமி இடத்துல ஒரு ரத்ன ஒரு பெரிய ரத்னத்தை எடுத்துட்டு ஒரு ராஜ குடும்பம் வந்தது அந்த காலத்துல, அப்படின்னே பார்த்திருக்கேன், அதை கையில எடுத்து வச்சுன்னு பார்த்தேன். அது வந்து ஆச்சரியமான விஷயம் அது லோகத்துல, ஏன்னா அதை வாங்கறதுக்கே இன்னைக்கு யாரும் ஆள் இல்லை. இன்னைக்கு இன்னி நிலைமையில கூட இன்னைக்கு அதை யாராலையும் வாங்க முடியாது, அதனுடைய மதிப்பு அவ்வளவு மதிப்பு. டபுள் ஸ்டார் ரூபி அது, ரெண்டு ஸ்டார் தெரியும். நம்ம ஒரு ஒரு ரூபி எல்லாம் பார்த்தோம்னா ஒரு ஸ்டார் தான் இருக்கும் அதுல, ஆனா அதை கட் பண்ணாலும் மறுபடியும் டபுள் ஸ்டார் வருது. அந்த மாதிரியான வசந்த ரூபி அது, அதுலன்னா ஆஃப் கேஜிக்கு மேல இருக்கும் அது, எவ்வளவு கேரட்னா கனெக்ட் பண்ணி வச்சிருந்தா அப்ப மேல பெருசா இருக்கும் அது, இன்னும் கூட பெருசா இன்னொன்று இருந்தது. அது ரெண்டத்தையும் கையில எடுத்து பார்த்தோம் எல்லாரும், எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வரதாச்சார சுவாமிகிட்ட இருக்கும்போது கலாட்சேபம் பண்ணும்போது அவர் இடத்துல கொண்டு வந்து காமிச்சா, நாங்கெல்லாமும் கையில வச்சுன்னு பார்த்தோம். அந்த ரத்னமானது மகார்க்கம் நவிகுணம், அந்த மாதிரியாக இந்த தாயாருடைய தீப்தி பிரகாசத்தினால் ஏற்பட்டதுதான் இந்த வஸ்துவுக்கு வசதி, பெருமாள்ன்ற வஸ்துவுக்கு. ஸ்வயாதீப்தியா தன்னுடைய தீப்தியினால் ரத்னம் பவதபி, அது ரத்னமாக ஆயிருந்தாலும் மகார்க்கம் அதற்கு விலை மதிப்பு இல்லாத ஒரு உயர்ந்த தன்மையானது இருக்கு. நவிகுணம் அது இன்னொருத்தருடைய அதனுடைய தீப்தினாலும் அதுக்கு பிரகாசம், டபுள் ஸ்டார் இருக்கிறதுனால தானே அதுக்கு, இல்லைன்னா அந்த வஸ்துக்கு என்ன இருக்குன்னு யாரும் சொல்றதில்லை. ஏன்னா ரெண்டும் பிரிக்க முடியாத தன்மை, அந்த அதை வச்சு மறுபடியும் இன்னொன்னு அது மாதிரி பண்ண முடியுமான்னா பண்ண முடியாது, அது ஒரே வஸ்து தான். அத்வந்தம்ன்றதுக்கு தாத்பரியம், இத மாதிரி இன்னொரு துவந்தம் இருக்கிறாங்க கிடையாது. அந்த பிரகாசம் அதே பிரகாசமும் அந்த வஸ்துவும் ஒண்ணுதான். பிரகாசத்தினால்தான் அதுக்கு வசதியே இப்ப மதிப்பே அதனாலதான். அதனால பிரகாசம் என்ன, அது வந்து நான் என்னாலதான் உனக்கு பிரகாசம் அதிகமா கிடைச்சது அப்படின்னு சண்டை போடுமானா போடாது. அதனால தாயார்னால ஏற்றம் இருந்தாலும் தாயாரும் சண்டை போடுறதில்லை, பெருமாளும் சண்டை போடுறதில்லை, உன்னுடைய வஸ்து எனக்கு வேண்டாம்னு சொல்றதில்லை இல்லையா. நகுந்த சுவாதந்திரம், அது சுவாதந்திரத்துக்கும் பங்கம் வரதில்லை. நச்சா அந்யாகித்த குணம், அது வேறு மறுபடியும் வேற இடத்துல இருந்து குணத்தை வாங்குறதுனா அதுவும் இல்லை. இந்த ரெண்டு இந்த துவந்தம் இப்படிலாம் இருக்குன்னா, இந்த திவ்யமான திவ்ய தம்பதிகள் ஆகிற துவந்தம் எப்படிலாம் இருக்குன்னா, ஒன்னோட ஒண்ணு குணங்களால இந்த குணம் இதனிடத்துல இருக்க குணங்களால அதுக்கு ஏற்றமும், அதனிடத்துல இருக்க குணங்களால இதுக்கு ஏற்றமும் இருந்தாலும் கூட தாதவீன்யம் இல்லாம சுவாதந்திரத்தோடையும் இருக்கு. அதே சமயத்துல ஒன்னோட ஒண்ணு எந்த ஒரு விதமான சுவாதந்திரத்துக்கு பங்கம் இல்லாம இருக்கு. அந்யாகித்த குணம், வேற ஏதோ ஒரு வஸ்துல இருந்து அது குவாலிட்டி எடுத்துக்கிறது இல்ல. சந்திரன் என்ன பண்றதுன்னா சூரியனுடைய பிரகாசத்தை எடுத்துட்டுதான் தான் பல பலன் இருக்கு. ஆனா இது வேற எங்க இருந்தானா எடுத்துக்கிறதா கிடையாது, அதுக்கு ஸ்வதஹா அந்த தன்மையானது இருக்கு. சந்திரனுக்கு ஸ்வதஹா இல்ல, அது சூரியனுடைய கிரணங்களால மறுபடியும் ராத்திரி வேளைகள்ல தான் பிரகாசிக்கிறதே தவிர ஸ்வதஹா சந்திரனுக்கு அந்த பிரகாசம் கிடையாது. அதனாலதான் சூரிய உதாரணமே கொடுக்குற எங்க பாஸ்கரேன பிரபாயதான்றா தாயாரே சொல்றா, அனன்யா ராகவேன அகம் பாஸ்கரேன பிரபாயதான், என்னையும் தாய பெருமாளையும் தெரிக்க முடியாது. அனன்யா ராகவேன, ராகவனோட நான் அனன்யை, வேறொரு வஸ்துவாக இல்லாதவள், அதே வஸ்துவாக இருப்பவள். நீ என்ன விசேஷமாக்கினாலும் பெருமாளை விசேஷமாக்கினாலும் எங்களுக்குள்ள தண்டை வராது. தாழ் மனப்பான்மை ரெண்டு பேருக்கும் இல்லை, ஏன்னா ரெண்டு பேருக்குமே உயர்ந்த மனப்பான்மை தான் இருக்கு. ரெண்டு பேரும் உயர்ந்த ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவா மட்டும் இல்ல, மத்தவாளையும் உயர்ந்த ஸ்டேட்டஸ்க்கு கொண்டு போறவா. அதனால ஏகோத்தேசியன பிரவிற்த்தாள், ஒரே உத்தேசியத்தோட லோகத்தினுடைய சம்பூர்ண ஜெகத்தை உத்தாரம் பண்ணுன்றதுக்காகவே இவாளுடைய லீலைகள் இருக்கு இல்லையா. அதனால நச்ச அந்யாகித குணம், வேற எங்கேந்தோ குணத்தை எடுத்துக்கிறது இல்ல. சந்திரன் மாதிரி இல்லைன்னு தாத்பரியம், இது சூரியன் மாதிரி, சூரியனுக்கும் பிரகாசத்துக்கும் இருக்கிற சம்பந்தம் மாதிரியான சம்பந்தம். அது எல்லாத்தையும் எல்லா ரகசியங்களையும் சேர்த்து வச்சுதான் இந்த ஸ்லோகம் சாதிக்கிறார். ஸ்வதஸ்ரீ ஸ்வம் விஷ்ணோஹோ தமசி, எப்படி அங்கெங்க புரிஞ்சுக்கணும் கரெக்டா, ஸ்வதஸ்ரீ ஸ்வம் விஷ்ணோ ஸ்வமசி ததையே வைஷ பகவான். அதனாலதான் இவரையும் பகவான் சொல்றோம். ஸ்வதாயத்தர்தித்தேபி, உன்னுடைய அதீனமான விருத்தியை உடையவராக இருந்த போதிலும் அபவத பராதீன விபவஹா, பராதீன விபவனாக இல்லாமல் இருக்கிறார். ஏன்னா ஒரு இடத்துல பார்த்தா உன்னுடைய அதீனம்தான் அவருடைய விருத்தின்றா, ஆனா பராதீனம் இல்லை அப்படின்னு சாதிக்கிறார். நன்னா புரிஞ்சுக்கணும், என்னன்னா தாயாருடைய திருஷ்டி கோணத்துல இருந்து அவருக்கு பராதீனத்துவம் கிடையாது. அவள் தன்னை சுவாமினியாகவும் பெருமாளை ஏதோ கிங்கரனாகவும் நினைக்கிறதில்லை. அதனால பரஸ்பரம் ரெண்டு பேரும் பூரிய பூரகமாக இருந்து கொண்டு இவரிடத்துல இருக்கிற குணங்கள் அங்கேயும் அங்க இருக்கிற குணங்கள் இங்கேயும் சங்கிரமிக்கின்றன இல்லையா. அது எல்லாத்தையும் மனசுல வச்சுதான் சாதிக்கிறார். பொதாயத்தர்தித்தே பிரபவத் அபராதீன விபவஹா அப்படின்றதாக சுயாதி, அதுக்குதான் உதாரணம் கொடுக்கிறார். சுயாதித்யா ரத்னம் பவதபி மகார்கம் நவிகுணம், தன்னுடைய பிரகாசத்தினாலேயே ஏற்றம் தங்கத்துக்கு. தங்கம்னா பிரகாசிக்கணும், பலபலப்படான் இருக்கும். கல்லுன்னா எப்படி இருக்கணும்னா பலபாவெல்லாம் இருக்கணும். அது என்ன என்ன கல்லு கரெக்டா, அமெரிக்கன் டைமனா இல்லைன்னா வஸ்துதாக புஷ்யராகமான்னு கண்டுபிடிச்சிருவா பாருங்க. அந்த மாதிரியாக ஸ்வயாதித்யா ரத்னம் பவதப்பி மகார்கம், ரொம்ப விலை உயர்ந்ததாக இருக்கக்கூடியது. இந்த லோகத்துல இருக்கிற வஸ்துக்களால் தான் தயாரிக்கப்பட்டிருக்கு, இருந்தாலும் அது திவ்யமாக இருக்குன்னு அர்த்தம். மகார்கம் அப்புறம் நவிகுணம், ஒரு தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதும், அந்த மாதிரியாக ஒரு விதமான, அது ஏதோ சினிமா பாட்டை சொல்றேன்னு நினைக்காதீங்கோ, அது அது பொருத்தமா இருக்கு. எவ்வளோ அதுல குறையே கிடையாது, குறையில்லாத ஒரு நிறைவுடன் கூடியதான ஒரு வஸ்து. எதிரான இந்த ரெண்டு துவந்தம் மார்க்கம் நவிகுணம், ஒரு கெட்ட குணம் கிடையாது. சாதாரணமா லோகத்துல கெட்ட குணங்கள் இருக்கச்சியே நல்ல குணங்கள் இருந்ததா கூட அது கெட்ட குணத்தை அடிச்சுட்டு நல்ல குணம் பிரகாசிக்கிறதுன்னு நம்ம லோகத்துல பாக்குறோம். அவன் சொல்றான் காளிதாசன், ஏகோ ஹி தோஷோ குணசன்னிபாதே நிமஜ்ஜதீந்தோ கிரணேஷ்விவாங்கஹான்றான். என்ன சைவலேனாபி ரம்யம் மல்லினமப்பி ஹிமாம்சோர் லக்ஷ்ம லக்ஷ்மியும் தனோதி. ஆனா என்ன வல்கல வேஷ வல்கலத்தை மறைவுரிய உறுத்தின் இருக்கா சகுந்தலை. ஆனாலும் அவளுடைய அழகுக்கு எந்த விதமான குறைவும் இல்லைன்றான் ராஜா துஷ்யந்தன். சைவ சைவலேனாப்பி ரம்யம், பாசி இருந்தா கூட குளம் எவ்வளவு நல்லா இருக்கு, நிறைய பாசி. பாசி இருந்தாலும் குளம் அழகா இருக்கே, பாசி இல்லாத இருந்தாலும் குளம் எப்படி இருக்கும் தெரியாது. எவ்வளவு பாசி இருந்தாலும் குளம் அழகா தான் இருக்கு. மலினவதி ஹிமாம்சோர் லக்ஷ்ம லக்ஷ்மியும் தனோதி, மலினமாக இருந்தாலும் கூட ஒரு விதமான லக்ஷ்மியை கூட்டி கூட்டுறது எது சந்திரன் அப்படின்னு சொல்றான். ஆனா கொஞ்சம் கொஞ்சம் குறை இருந்தாலும் கூட அந்த வஸ்துக்கள் நன்னா இருக்குன்னு சொல்ல வரான்னா, இந்த இடத்துல குறையே இல்லைன்னா அந்த வஸ்து எவ்வளவு வசந்ததா இருக்கும்ன்றதுதான் நவிகுணம் மகாகம் நவிகுணம் இந்த ரெண்டு சப்தம் சொல்றது. நகுந்த சுவாதந்திரியம், அந்த வஸ்துக்களுக்கு சுவாதந்திரியமும் குறைவில்லாமல் இருக்கு ரெண்டு வஸ்துக்குமே. பவதிச்ச நச்சா அந்யாஹித குணம், ஒன்னோட ஒண்ணு இன்னொருத்தரண்டேந்து குணத்தை எடுத்துட்டுதான் தான் எக்ஸிஸ்ட் ஆகணும் அப்படின்ற அவசியம் இல்லாமல் ஒத்துமையாகவும் ஐக்கமத்தியத்தோடவும் இருக்கக்கூடியதுதான் இந்த துவந்தம் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த ஸ்லோகம் வருது. அடுத்த ஸ்லோகத்தினுடைய ஒரு சாதாரண அர்த்தத்தை பார்க்கலாம். பிரசகன பல ஜோதி ஞானேஸ்வரி ஞானேஸ்வரி விஜய பிரதா பிரதாஹாம் பிரதா பிரணத வரண பிரேம க்ஷேமங்கரத்வ புரஸ்தராஹா. ஒரே பதம், ஒரே பதமா சொல்லணும். பிரசகன பிரசகன பல ஜோதி ஞானேஸ்வரி ஞானேஸ்வரி விஜய பிரதா பிரத பிரதன பிரணத்தவரண பிரேம க்ஷேமங்கரத்வ புரஸ்தராஹா. இது மொத்தம் சேர்ந்து ஒரே பதம். அபிபரிமள அபி அபிபரிமளஹா காந்தி லாவண்யம் அர்ச்சிரிந்திரே தவறுதே சாதாரணா குணராசயம். ரெண்டு பேருக்கும் சாதாரணமான குணங்கள், பொதுவான குணங்கள் என்ன அப்படின்றத இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார். அதுக்கு என்ன தாற்பயம், ஏன் இத்தனை குணங்களை வகைப்படுத்துறார், இத்தனை குணங்கள் ஏன் பொதுவானவைகள், விலட்சணமான குணங்கள் வேற என்ன, இவரிடத்துல இருக்கிறது அவரிடத்துல இல்லாதது, அவரிடத்துல இருக்கிறது இவரிடத்துல இல்லாத குணங்கள் என்ன, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா சாமான்யமா ரெண்டு பேர்லயும் இருக்கிற குணங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதனால தாயாரிடத்திலையும் பெருவாரிடத்திலையும் பொதுவாக இருக்கிற குணங்கள் என்ன அப்படின்னு விசலேஷம் பண்ணி சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே ஏக தத்துவம் விபோதித்தவன்றதாகவும் பரஸ்பர விசேஷ விசேஷ பாவங்கள் இருந்தாலும் ஒண்ணுக்கு ஒண்ணு குறைவில்லை, ஒண்ணுக்கு ஒண்ணு குறைஞ்சு போகாது தரத்துல அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்ப குவாலிட்டிஸ் வைஸ் பார்க்க போனா தாயாருக்கும் பெருமாளுக்கும் எவ்வளவு பொருத்தம் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக சாதாரணாக இவ்வளவு குணங்கள் பொருத்தமான குணங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர்னு சாதிக்கிறார். அது என்னன்னா பிரசகன அப்படின்னா நல்ல ஒரு சக்தியோட இருக்கிற தன்மை. இந்த காரியத்தை முடிக்கணும்னா சாதீரகமான பலவானா இருக்கணும், அதுதான் பிரசகனன்ற சப்தத்தினால சொல்றேன். பிரசகனம் அப்படின்னா சக்கியமாக்கக்கூடியவன் அர்த்தம். எது ஒண்ணு நடக்காதுன்னு நினைக்கிறானோ அதை சக்கியமாக்கக்கூடியவன், அது பிரசகன. அது பெருமாளுக்கும் தாயாருக்கும் பொருள் பிரசகன. பல பலன்னா சாரீரிகமான பலம். ஜோதிஹி தேஜஸ் ஞானேஸ்வரி அதுன ஞானேஸ்வரி அப்படின்னா ஞானங்களுக்கெல்லாம் ஈஸ்வரியாக இருக்கும் தன்மை. எல்லா ஜானத்துக்கும் ஈஸ்வரி, ஈஸ்வரிக்கும் சர்வபூதானன்ற மாதிரி ஞானேஸ்வரி. விஜயப்பிரதா விஜயம், எங்க போனாலும் ஜெயிக்கிறது. பிரதா பிரசித்தி, பிரணத வரத, பிரணத்தாளுக்கு வரத்தை கொடுக்கக்கூடியவன். பிரேம க்ஷேம க்ஷேமங்கரத்த புரசரா, பிரேம அத்தியதிகமான ஆசையோட பக்தர்களை அணுகுதல். க்ஷேமங்கரத்துவ புரசர, க்ஷேமத்தை உண்டு பண்ணுதல், எல்லாருக்கும் க்ஷேமத்தை உண்டு பண்ணாதானே அவளும் நம்மளுக்கு ஹவீர் பாகங்களை கொடுத்துட்டு இருப்பா இல்லையா. அதனால அதனால பரஸ்பரம் பிரேம க்ஷேமங்கரத்துவ புரஸ்தராக, பிரணத்த வரண பிரேம சேத்தன்களோட ஏற்படுற பிரேமை, க்ஷேமங்கரத்துவம் எல்லாருக்கும் நல்லதையே பண்ற இத்தியாதி குணங்கள்லாம். அப்படி பரிமள காந்தில் அவன்யம் அர்ச்சரித்தேன் இதோட போறாத. பரிமளம் என்ன, வாசனை. காந்திஹி தேஜஸ் என்ன, லாவண்யம் ஆங்கிகமான பிரத்யங்க சோபை என்ன. காந்தின்னு சொன்னது மொத்தமா மொத்தமா இருக்கிற பொலிவை சொன்னது. அப்புறம் லாவண்யம்ன்றது சரீரத்துல இருக்கிற அவயவங்கள்ல இருக்கிற ஒரு விதமான பியூட்டியை சொல்ற சப்தம் லாவண்யம். அதீந்திரிய அதீந்திரிய அர்ச்சிஹி அர்ச்சிஹின்னா காந்தி, அர்ச்சிஹினா தேஜஸ், தேஜஸோட இருக்கிறது. அர்ச்சினா அந்த தேஜஸ் வெளியில வரும் பாருங்க, அது பிளான் இருக்கு. அர்ச்சிஹி இது இந்திரே, தாயாரே இந்திரான்ற சப்தம் தாயார். இந்திரே தவ பகவதே சாதாரணா குணராசையா, உனக்கும் பெருமாளுக்கும் இந்த குணங்கள்லாம் காமனாகவே இருக்கு, பொதுவா பொருந்தி இருக்கிற குணங்கள் உங்க ரெண்டு பேருக்கும். வேற என்ன குணங்கள் இருக்குன்னா அதுல என்ன வைஷமியம் இருக்கு, அதை எப்படி நிர்வாகம் பண்ணணும்ன்றத சொல்ல போறாரு. அப்புறம் ஃபர்தரா இந்த ஸ்லோகத்துல இத்தனை குணங்கள், சாதாரணமான குணங்கள் தாயாருக்கும் பெருமாளுக்கும் பொதுவாக, சாதாரணமான என்ன அர்த்தம், அசாதாரணமான குணங்கள் எதுவும் இல்லை, இது ரெண்டும் எல்லாருக்கும் இருக்கிறது பொருத்தமான குணங்கள்னு அர்த்தம். தாயாருக்கும் இருக்கு பெருமாளுக்கும் இருக்கு. பிரசகனம் சக்தி, பலம் சாரீரிகமான பலம், ஜோதிஹி தேஜஸ், ஞான ஐஸ்வரி, ஞானம் என்ன, ஐஸ்வர்யம் என்ன, விஜயம் என்ன, பிரசித்தி என்ன, பணத்தால ஆசிரியம் கொடுக்கறது என்ன, பிரேமம், பிரேமையோட இருக்கிறது என்ன, க்ஷேமம் கரத்தம், எல்லாருக்கும் நல்லது உண்டாகட்டும் நினைக்கிற முதலான குணங்கள், இவை முதலான குணங்கள் சாதாரண குணராசையான சாதாரண குணங்களாக வருகின்றன. பெருமாளுக்கும் தாயாருக்கும் பொதுவான குணங்கள் இவைகள், பிரசகன பல ஜோதிஹி ஞானேஸ்வரி விஜயஹா பிரதா பிரணத்தவரணம் பிரேம க்ஷேமங்கரத்வம் இத்தியாதிகளான இன்னும் அநேக அநேக குணங்கள். இது சாதாரண குணராசையான்னு சொல்ற உபய சாதாரணமான குணங்கள் அப்படின்னு சொல்றதுல தாத்பரியம். இந்த ஸ்லோகத்தை விஸ்தாரமா பார்க்கலாம் அடுத்த கிளாஸ்ல. ஸ்லோகத்தை வாசிக்கிறேன், ஸ்லோகத்தை நுட்டுமணி வச்சுருக்கோம். பிரசமான பல ஜோதிர் ஞானேஸ்வரி விஜய பிரதா பிரணத்தவரண பிரேம க்ஷேமங்கரத்வ புரஸ்வராஹாம் அப்படி பரிமளா காந்தில் லாவண்யமர்ச்சிதிந்திரே தவ பகவத சைதே சாதாரண குணராசயாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாணம் சாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அடே.